எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். கொடுக்கும் குணமே அதுவும் உனது, பொறுத்து என்னை ஏற்கணும். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். ஆதியந்தம் கடந்த அறிவே அனைத்தும் உனதானையே. ஆதியந்தம் கடந்த அறிவே அனைத்தும் உனதானையே. ஜோதி வடிவாய் திகழும் அருளே துதிக்கும் அடியே. கருணை கொண்டு கனிந்து இறங்கி காத்து கரை சேர்க்கணும். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். செய்த வினையும் செய்யும் வினையும் உனது தவத்திலே. செய்த வினையும் செய்யும் வினையும் உனது தவத்திலே. தீந்து கருகி தணிந்து நீராய் தீர்ந்த நிலையாகவே. ஐந்து புலனும் அடங்கி போகும் ஆணைதனை போடணும். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். கொடுக்கும் குணமே அதுவும் உனது, பொறுத்து என்னை ஏற்கணும். கொடுக்கும் குணமே அதுவும் உனது, பொறுத்து என்னை ஏற்கணும். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம்.